రామానుజదయః పాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాతయామున మధ్యమాస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుక్మరుక్మ వ్యామోహత స్థితితరాణి త్రిణాయమేణే అస్మద్గురోస్ భగవతోస్య దేహిక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపత్యే మాతాపితా యువతయస్తనయా విభూతిస్సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వకుళాభిరామం శ్రీమత్తదంగ్రయుగళం ప్రణమామి ముహూర్ధ్నా భూతం సరస్య మహతాక్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రేణు పరకాలయతి ఇంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాహంకుశముని ప్రణదోస్మి నిత్యం తిరువైదినాడెండ్రుం తెన్గురుహూరెండ్రుం మరువినై மண்புருணல்யென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினிய எப்போதும் சிந்தையாய் நெஞ்சே தெளிந்து. ஸ்ரீஹப்பதியான திரிவேங்கடமுடியானுடைய உலகமுண்ட பெருவாயா பாசுரம் பார்த்துன்னு வந்துருக்கோம். சுவாமி நம்மாழ்வார் பிரபன்னஜன கூட்டஸ்தர் அந்தந்த திவ்ய தேசத்து பெருமாளை மங்களாசாசனம் பண்ணும் பொழுது நாயிகாபாவத்திலும் ரங்கநாதன மங்களாசாசனம் பண்ணும்பொழுது கூட நாயிகாபாவத்தில் பண்ற எனக்கு அனுகிரகம் பண்ணணுமே, நீர் அனுகிரகம் பண்ணலையே, நான் இப்படி இருக்கேனே அப்படின்னு உண்மையிலேயே பக்தியோட இருக்கேனே அப்படின்னா அந்தந்த பெருமாளை அனுபவிச்சுட்டு வந்தா கூட சரணாகதி அப்படின்னு வரும்பொழுது திருவேங்கடமுடியானிடமே பண்றேர். ஏன்னா ரக்ஷகத்தில் அளவில்லாதபடி அப்படின்னு வியாக்கியானம், ரக்ஷகத்தில் அப்படின்னு ரக்ஷணையில கொஞ்சம் கூட அளவில்லாத, அதனாலதான் உலகமுண்ட பெருவாயா அப்படின்னு சொல்லும் பொழுது பிரளய காலத்திலே ஐயோ இவ்வளோ பேர் இருக்காளே இவ்வளோ ஜனம், நான் கொஞ்சம் இவாளை மட்டும் ரட்சிக்கிறேன் மற்றவாளை விட்டுறேன்னு சொல்லாம அத்தனை சேத்தனாச்சேத்தன வஸ்துக்களையும் தன் வயிற்றிலே வைத்து காப்பாத்துகிறானே அப்பேற்பட்ட பெருமாள் அளவே இல்லை. அதே போலதானே திருவேங்கடமுடியானுடைய தரிசனம் அப்படின்னு பார்த்தா சில இடத்துலலாம் கோவிலெல்லாம் பூட்டி கூட இருக்கும், பக்தர்களே இருக்க மாட்டான். ஆனா திருமலையிலோ எத்தனையோ பக்தர்கள், அந்த பக்தர்கள் வர வர வர வர இன்னைக்கு சேவை இல்லைன்னு இல்லை, திருவேங்கடமுடியான் சேவை சாதிச்சுட்டேதான் இருக்கான். ஒரு சனி ஞாயிறு லீவுப்பா கொஞ்சம் சிரமமா இருக்கு கொஞ்ச நாள் வானா அப்படின்னா என்னைக்காவது சொல்லியிருக்கானா, வர வர அத்தனை பக்தர்களுக்கும் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணி தன் திருவடியை காட்டிக்கொண்டு நின்றுண்டு அப்படி இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமானானபடியினாலே சரணாகதி அப்படின்னு வரும்பொழுது அந்த திருவேங்கடமலைக்கு இருக்கிற திருவேங்கடமுடியானுக்கே ஆழ்வார் பண்ற அந்த பிரபன்னஜன கூட்டஸ்தர் அப்பேற்பட்ட இந்த திருவாய்மொழியே அந்த சரணாகதியை சொல்ல வந்த அப்பேற்பட்ட இந்த பாசுரங்கள், அதிலேயும் ஆழ்வார் நமக்கு இந்த இடத்துல எப்படி சரணாகதி பண்ணணும்னு காட்டி கொடுக்கிற பாசுரமாக அமையிருந்தது. அப்போ அதுல போன பாசுரத்துல குலத்தொல் அடியேன் உணபாதம் அப்படின்னு சொல்லும்போது குலம் குலமாக அப்படின்னு வழி வழியாக வந்து உமக்கே அடிமையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுதும் திருவேங்கடமுடியானே நிறைய பேருக்கு என்னன்னா குலதெய்வம் அப்படின்னு சொல்றா. யாருக்காவது உங்க ஆத்து குலதெய்வம் யாருன்னு தெரியலன்னா அப்ப என்ன சொல்லுவாருன்னா அந்த அநாதைகளுக்கு திருவேங்கடமுடியானே கத்தின்ற மாதிரி அவரே குலதெய்வம், தெரியாதவாளுக்கு குலதெய்வம் அவர்தான், முக்காவாசி யாரை கேட்டாலும் எங்க குலதெய்வம் திருவேங்கடமுடியான் தான் அப்படின்னு அந்த பெருமாளை எப்படி சேவிக்கிறாளோ நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்கிறதுனாலையும் அப்பேற்பட்ட திருவேங்கடமுடியான் அவர் அவருடைய திருவடிகளை சேர வேண்டும் என்று ஒரு வார்த்தையாவது கூறாயோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்லையா, என் திருவடியிலே வந்து சேரு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு அதுக்கான உபாயத்தை சொல்லலாமே அப்படின்றது ஆழ்வார் முதல் பாசுரத்தில் விண்ணப்பம் பண்றார். இரண்டாம் பாசுரத்திலே கூராய் நீராய் நிலனாய் கொடுவல் அசுரர் குலமெல்லாம் சீராய் எரியும் திருநே விவலவா தெய்வ கோமானே சேரார் சுனை தாமரை செம்தீ மலரும் திருவேங்கடத்தானே ஆரா அன்பில் அடியேன் உன்னடி சேர் வண்ணமருளாகையே அப்படின்னு கொடுவல் அசுரர் குலமெல்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது கொடுமையான வலிமையான அசுரர்கள் அவளை குலம் கூட இல்லாதபடி எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடியவர். எப்படின்னா திருநேமி வளவாக தன் கையிலே சக்கரத்தாழ்வாரை சக்கரம் அதை பிரயோகப்படுத்தினா என்ன ஆவார்னா கூராய் நீராய் நிலனாய் அந்த சக்கரம் வந்து சீராய் எரியும் அப்படிங்கிறார். சீராகிக் கொண்டு அந்த சீராக அந்த சக்கரத்தாழ்வார் அப்படி கிளம்பினேர்னா எல்லாத்தையும் எரிச்சிடுவேர். எப்படின்னா கூராய் நீராய் நிலனாய் கூறு கூறாக அவன் ஒரு அசுரன் வந்தான்னா சின்ன பின்னமாக ஆக்கிடுவேறாம். அதுக்கப்புறம் நீராய் கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் பீஸாக ஆக்கினாலும் அதுக்கப்புறம் சாம்பலாக ஆக்கிடுவேர். நீராய் நிலனாய் அப்புறம் மண்ணோட மண்ணா அப்படி ஒருத்தன் இருந்தானே தெரியாத பண்ணக்கூடிய அளவுக்கு அப்பேற்பட்ட சக்கரத்தாழ்வாரை தன் கையிலே ஏந்திய தெய்வ கோகமானே அப்படின்னு தேவர்களுக்கெல்லாம் தலைவரே அப்படின்னு இங்க சொல்லும்பொழுது தலைவனே அப்படின்னும் பொழுது தெய்வக்கோமான்னு சொல்லணும்னா இந்த தேவர்களுக்கு எப்பயுமே இந்த அசுரர்கள் விரோதிகள். அதனால அந்த விரோதிகள் அழிக்கக்கூடியவர் அப்படின்னால தெய்வக்கோமானே அப்படின்னு சொல்றேன் இந்த இடத்துல. அதே போல சேரார் சுனை தாமரை செந்தி மலராய் திருவேங்கடத்தானே, அந்த திருவேங்கட மலையிலே எங்கேயும் அப்பேற்பட்ட சுனை நீர்கள் குளங்கள் நம்ம போன ஒழிவில் காலமெல்லாம் அந்த இடத்துல அந்த பதிகத்திலேயே நம்ம பார்த்தோம் அப்பேற்பட்ட தீர்த்தங்கள். அந்த தீர்த்தங்கள் அங்கங்க சேர் அந்த சேரோடே இருக்கிற அந்த குளங்கள்ல அற்புதமான தாமரை புஷ்பங்கள் மலர்ந்து இருக்கும். அந்த தாமரை புஷ்பங்கள் அப்பேற்பட்ட அந்த திருமலை ஆறா அன்பில் அடியே அப்பேற்பட்ட திருவேங்கடமுனையானுக்கு ஆறாத அன்பின் கொஞ்சம் கூட குறையாத அப்பேற்பட்ட அன்போடே பெருமாளோட பக்தியோட இருக்கிற அடியேனுக்கு உன்னடி சேர் வண்ணமருளாயே அப்படின்னு உன் திருவடிகளே சேர அப்பேற்பட்ட அந்த திருவடிகளே சேரும் பிரகரத்தை அந்த பிரகாரத்தை எனக்கு அருளி செய்ய வேண்டும் அப்படின்றது இங்கு ஆழ்வார் மங்களாசாசனம் அதனுடைய பாசுரத்தினுடைய தாத்பரியம். சுவாமி திருக்குறுகை பிரான் பிள்ளான் வியாக்கியானம் பண்ணும் பொழுது இங்க வந்து கூறாய் அப்படின்றதுக்கு பிரதிபந்தகங்களான பாபங்கள் போனால் அன்றோ வெண்ணோடு சம்சலேஷிக்க பெறுவார் நில் அப்படின்னு கேள்வி கேட்டுகிறார். பெருமாள் வந்து ஆழ்வார கேள்வி கேட்கிறாராம், திருவடியை காட்ட அருளாயே அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்படி உடனே பண்ண முடியும், பல பாவங்கள் பண்ணிருக்கே பாவங்கள் பிரதிபந்தகமாக இருக்கும் பொழுது எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாராம். அதுக்கு ஆழ்வார் சமாதானம் சொல்றார், சமாசிரிதரான தேவர்களுக்கு விரோதிகளான அசுர வர்க்கங்களை திருவாழியை கொண்டு நிரசித்தாகப் போலே என் பக்கலுள்ள பிரதிபந்தகத்தையும் நிரசித்து அப்படின்னு, அந்த தேவர்களுக்கு விரோதியான அப்பேற்பட்ட அசுரர்களுக்கெல்லாம் எப்படி நீர் வந்து ஒண்ணுமே இல்லாத வதம் பண்ணேரோ அப்படி என்னுடைய பாபத்தையும் போக்க வேண்டும். இது உமும் உனக்கு புதுசு கிடையாது, உமக்கு ஒன்றும் இது புதுசு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொப்பிரபையாலே திருமலையெல்லாம் விளங்கும்படி அத்தியந்த ஜுலனுமாய் அதிசீதலமாய் சுஹிருஷ்டநாளமாய் உத்புல்லமாயிருந்த அருணாரவிந்த பிருந்தங்களாலே அப்பேற்பட்ட திருமலையை சொல்லும்பொழுது அத்தியந்த ஜுலனமாய் அப்படின்னு பிரகாசமாக அத்தியந்த சீதலமாய் அப்படின்னு சீதலமாக குளிர்கின்ற பிரகாசமாக அந்த தாமரைகள் இருக்கான். சுஹிருஷ்ட நாளமாக நாளமாக மலர்ந்து உடைய உட்புல்லமாயிருந்த மலர்ந்து உடைய அப்பேற்பட்ட அருணாரவிந்த பிருந்தங்களாலே அப்படி செந்தாமரைகள் பல கூட்டமாக தாமரைகள் இருக்க அப்பேற்பட்ட அலங்கிருதமான திருமலையிலே நின்றருளின உன் திருவடிகளை அப்பேற்பட்ட அந்த செந்தாமரைகள் இருக்கிற அற்புதமான அந்த சுனை நீர் அந்த நீட்களிலே அற்புதமான குளங்களிலே இருக்கிற அப்பேற்பட்ட அதிலே அப்பேற்பட்ட திருமலையிலே நின்றருளின உம்முடைய திருவடியை உபரியுபரிவர்த்தமான பகவத் விஷயமானராக மகார்ணவர்ணத்திலே மக்னனான அப்படின்னு உபரியுபரி அப்படியே பக்தி இன்னும் அதிகம் அதிகமாகதே தவிர எங்கேயுமே குறையில போரும் அப்படின்னு அப்படி அப்படியே உம்முடைய பக்தியாக இருக்க அடியேன் சேரும்படி கிருபை பண்ணி அருளாயே என்கிறார் அப்படின்னு அப்பேற்பட்ட எனக்கு கிருபை பண்ணி உம்முடைய திருவழியிலே என்னை சேர்த்துக்க அப்பேற்பட்ட சேரும்படி கிருபை பண்ணி அருளாயே என்கிறார். அப்போ அன்பு அதிகமாயிட்டே இருக்கே தவிர உபரியுபரி குறையவே இல்லாதபடி நான் இருக்க என் பக்தியை பார்த்து என்னை சேர்த்துக்க வேண்டாமா அப்படின்னு இங்க சுவாமி திருக்குறுகை பிரான் பிள்ளானுடைய வியாக்கியானம். அந்த உபரியுபரி அப்படின்னு சொல்லும் பொழுது பெரியோர்கள் அதுக்கு உதாரணம் லக்ஷ்மண பெருமாள் இளைய பெருமாளையே காட்டுகிறார்கள். 14 வருஷம் வனவாசத்தில் இருந்து அப்பேற்பட்ட கைங்கரியங்கள் பண்ணியாச்சே, திரும்பி ஆற்றுக்கு வந்து திரும்பி அங்கே வந்து பட்டாபிஷேகம் அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஆனால் இவ்வளோ பண்ணியாச்சு போகிறோம் அப்படின்னு நினைக்காம அங்கே பட்டாபிஷேகத்திலே முதல்ல கொடை எடுத்துன்னு வந்து தன் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கேன்னா அப்படி எந்த இடத்துலையும் போகும் இது போரும், இது சந்தோஷம், அவ்வளவுதான், இதுக்கு மேல வேற பார்க்கலாம் அப்படின்ற எந்த எண்ணம் இல்லாம பக்திகளோட எப்பையும் கைங்கரியமே அப்படின்னு அந்த அளவுக்கு அடியேன் வந்தாச்சு. இதுக்கு மேல நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்றதே சொல்றேன். சாட்சாத் சுவாமியும் வியாக்கியானத்திலே எப்படி பாவத்தை போக்குவார் அப்படின்னா, கூராய் அநேக சகலங்களாக சின்னங்களாய் அப்படின்னு சின்ன சின்ன பின்னம் ஆக ஒரு எப்படி அழிப்பேரோ, நீராய் அனந்தர்ந்த சகலத்தையும் தெரியாதபடி தூளியா அப்படியே மண்ணோட மண்ணாக்கிடுவேறாம், தூளியா ஒரு பஸ்மமாக ஆக்கிடுவார், நிலநாய் அப்படிங்கிற சொல்லும் பொழுது மண்ணோட மண்ணாக்கி அப்படி ஒரு வஸ்துவே இல்லாதபடி, அப்படி தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அப்படின்னு அப்பேற்பட்ட என்னுடைய பாபங்களை நீர் போக்க வேண்டாமா, உமக்கு ஒண்ணும் இது புதுசு கிடையாதே, அசுரர்களை வந்து வதம் பண்றது எதுக்கு, சாதுக்களை ரட்சிக்க. அப்போ பகவான் வந்து அவளை வதம் பண்ணணும் அப்படின்றது இல்ல, அவர் கருணையோட கடைசியிலையாவது மாறுவாளான்னு தான் பாக்கிறான். ராவணனை கூட சீதாதேவி அபகரிச்சுட்டு போகும் பொழுது பெருமாள் பார்க்கிறார், ஹனுமாரை விட்டு பேச சொல்றார். அதுக்கப்புறமும் விபீஷணன் சொல்லி பார்த்தான், தாயார் சீதாதேவியே சொல்லி பார்த்தா, இப்ப கூட ஒண்ணும் இல்ல கொண்டு விட்டுட்டு ராமர் ஒன்னு மன்னிச்சு விட்டுருவேன்னு கேட்கல அவன், மண்டோதரி சொன்னான். அதுக்கப்புறமும் ரெண்டாவது வாட்டி தூதாக அங்கத நினைச்சு பாக்கிறார், யுத்தத்துல எல்லாத்தையும் இழந்திருந்த ராவணனுக்கு இன்று போய் நாளைவா, இப்ப கூட நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன்னு சொல்றேன். கட்டசியாக இவன் கேட்கவே இல்லைன்னு ஒண்ணு வேற வழி இல்லாம தான் அவனை வந்து சம்ஹாரம் பண்றேன். ஆனா சம்ஹாரம் பண்ணும்பொழுது ஒண்ணுமே தெரியாத பண்ணிடுறாரு. அதே போலதான் ஹிரண்யகசிபுவுக்கும் ஒரு சான்ஸ் தரார், ஒரு பாகவதரோட சத்சங்கத்தோட இருந்தா அப்பயாவது இவன் மாறுவானான்னு அவனுக்கு பறக்கிற குழந்தையே அப்பேற்பட்ட அத்தூதமான பக்தனாக பிரஹ்லாதனை பறக்க வைக்கிறார். ஆனா கூட அவன் மாறுறதாக இல்ல, அந்த குழந்தையவே வதம் பண்ண போனான்னா அப்புறம் இவன் என்ன அப்படின்னு நரசிம்ம அவதாரம் எடுத்து அவனையும் சம்ஹாரம் பண்ணு. ஆனா கருணையோட இருக்கிறவர் தான், ஆனா ஒரு இடத்துல அந்த சாது ரக்ஷணம்னு பண்ணணும் இல்லையா, இவா துஷ்டர்கள் அப்படியே உட்டன யாரு கஷ்டம், சாதுக்களுக்கு தானே. நான் பக்தனாக இருக்கேன், ஆனா உன்னோட சேர பிரதிபந்தகமாக இருக்கிற அந்த அசுரர் அப்படின்றது என் பாவங்கள் இருக்கும் பொழுது அதை நீ எப்படி அவாளெல்லாம் எப்படி ஒண்ணுமே இல்லாத பண்ணியோ என்னுடைய பாவத்தையும் போக்கவும் அப்படின்றது இங்க அழ்வாருடைய மங்களாசாசனம் அப்படின்னு எடுத்துக்காட்டு. பெரிய பரகால சுவாமி வியாக்கியானத்தில் இரண்டாம் பாட்டில் உபாய சித்தி பிரதிபந்தகமும் கந்திரா நின்றதே என்ன அப்படின்னு பெருமாள் கேட்கிறார். இப்பேற்பட்ட பாவங்கள் இருக்கே என்ன அப்படின்னா, சுவாமி அதுக்கு சமாதானமாக, உன் கையில் திருவாழி இருக்க நீ இங்கனே சொல்லலாமோ என்கிறார். உன் கையிலே அந்த திருவாழி சக்கரம் இருக்க நீ இப்படி என் பாவம் இருக்குன்னு கேட்கலாமா, அதை நீ பஸ்வம் பண்ண வேண்டாமா அப்படின்ற மாதிரியே சுவாமி அப்படி வியாக்கியானத்தை சாதிக்கிறார். ஆறாவன் படியாயே அப்படிங்கும்பொழுது கிரமப்பிராப்தி அப்படின்னு சொல்லும்பொழுது, ஒரு காலும் அடங்காத பிரேமத்தையுடையவனாய் அப்படின்னு, ஒரு காலும் அடங்காத அந்த பக்தி போரும் இல்லாத அப்பேற்பட்ட பிரேமை உடையவனாக இருக்கேர் அப்படின்னு சொல்லி அந்த சுவாமி தேசிகன் இங்க பாசுரத்தை வைத்துதான் சொல்றார். கருணே துரிதேஷு மாமகேஷு பிரதிகாராந்தர துர்ஜயேஷு கிண்ணஹ கவச்சாயிதையாக துவையை வசாங்கி விஜயஸ்தானம் உபாசிருதோ விஷாத்திரம். என்னுடைய பாப்பங்கள் இருக்கு, என்னுடைய கர்மாக்களோ பாப்பங்களோ ஒரு அஸ்திரமாக எடுத்து பகவான் மேலே போடுறோம், பாப்பங்களை எடுத்து பெருமாளோட யுத்தத்துக்கு போறேன். ஆனா பெருமாள் என்ன பண்றேன்னா, திருப்பி இவனுக்கு பிரதி அஸ்திரம் போட்டு இவன் அழிச்சிடலாம், ஆனா அழிக்க மாட்டேங்கிறார். பரவாயில்ல இவனும் நல்லவன் தானே அப்படின்னு. ஏன் அப்படின்னா, கவச்சா இதையா துவையை வசாங்கி அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த கவச்சம், அந்த தயாதேவி வந்து கவச்சமாக இருக்கலாம், நம் பண்ற பாபங்கள்லாம் பெருமாளுக்கு ஒண்ணுமாகும் பொழுது கவச்சமாக தாங்கிக்கிறா அப்படிங்கும் பொழுது பாபங்கள் அவருக்கு தெரியாதபடி பண்ணிடுறா அப்படின்ற. அதனால அப்படி அந்த கவச்சம் தயையே கவச்சமாக கொண்ட பெருமாளே, அந்த தயையினாலே என்னுடைய பாபத்தை போக்கி என்னை உன்னிடம் சேர்க்க வேண்டாமா, அதனால அந்த உன் திருவடியை சேர எனக்கு அந்த பிரகாரத்தை அருளை செய்ய வேண்டும் அப்படின்றதே இங்க பாசுரத்தில் ஆழ்வார் மங்களாசாசனம். அப்போ இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், பாவங்கள் வேங்கடம் அப்படின்ற அந்த திருமலையே நம்மளுடைய பாவங்களை அனைத்தும் போக்கடிக்கும், அப்புறம் அந்த கேள்வியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆழ்வார் அருளி செய்கிறார். அதே மாதிரி இன்று நான்காம் நாள் பிரம்மோத்சவம், திருவேங்கடமுல புரட்டாசி பிரம்மோத்சவத்திலே கார்த்தாலே கல்பக்க விருட்ச வாகனத்திலே பகவான் எல்லாருக்கும் சேவை சாதிப்பேன். கல்பக்க விருட்சம் என்னால் கேட்ட வரனை கொடுப்பவர் அப்படின்னு அப்பேற்பட்ட திருவேங்கடமுடியான் எல்லா பக்தர்களுக்கும் தான் தான் கேட்ட வரத்தை கொடுப்பவர். சுவாமி தேசிகன் தயாசதகத்திலே சொல்லும்பொழுது அகிஞ்சன நிதிம் சூத்திம் அபவர்க திருவர்க்கயோஹோ அஞ்சனாத்ரீஸ்வரதயாம் அபிஷ்டௌமி நிரஞ்சனாம் அப்படிங்கும்பொழுது எல்லா அபவர்க்கம் தர்ம அர்த்த காமம் மோக்ஷம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் திருவர்க்கம் அபவர்க்கம் அப்படின்னு போட்டார். முதல்ல அபவர்க்கம் போட்டார் மோக்ஷம் அப்படின்னு, ஏன்னா பகவான் வந்தது மோக்ஷத்தை கொடுக்காக தான். ஆனா நம்ம கேட்கறதோ என்னன்னா திருவர்க்கம் தர்மம் அர்த்தம் காமம், அதனால என்ன பண்றாரு அதையும் கொடுக்கிறார். என்ன பண்றது அவ மோக்ஷத்தை கேட்கலையே அப்படின்னு இந்த ஆழ்வார் அந்த இதே சொல்லும் பொழுதே பாவங்கள் போக்கணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதே போல ராத்திரி சர்வபூபால வாகனம் அந்த வாகனத்திலே பகாசுர வதம் போலே பகவான் உபயநாச்சிமாரோட அந்த பகாசுரன் என்ற குக்கை அந்த கிருஷ்ண அவதாரத்திலே வந்து கம்சன் சொல்லி அனுப்பிச்சு கண்ணனை வதம் பண்ண அந்த குக்கை தன்னுடைய பக்கத்தை ரெண்டு வாயும் பிடிச்சு இழுக்கிறா போலே அந்த நமக்கு சேவை சாதிப்பேர். அப்படி அந்த பெருமாளை சேவித்திந்து ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணும்படியே அந்த பாவங்களை போக்கணும். அந்த பகாசுரன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பாபம். அந்த ராத்திரியை நம்மளுடைய பாபத்தை போக்கி கல்பக விருட்ச வாகனத்தில் இருந்த மாதிரி மோட்சத்தை திருவர்கத்தை வேண்டாம் மோட்சத்தையே கொடுக்கணும், அதுக்காக அந்த அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னும் போலேயே இன்னைக்கு இந்த பாசுரத்தும்படியாகவே அந்த அலங்காரமும் அமைந்தது. அந்தந்த எப்பயுமே எல்லா உற்சவத்திலையும் இதுதான் அப்பேற்பட்ட அலங்காரம் தான். இரண்டு உற்சவம் வரும்பொழுது மட்டும் அதிக மாசத்திலே வேறு அலங்காரங்கள் பண்ணுவா திருமலையில். அப்பேற்பட்ட அந்த திருவேங்கடமுடியான சேவித்திண்டு நாளைக்கு வண்ணமருள்கொள் அனிமேகவண்ணா என்ற பாசுரத்தை அனுபவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.